श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेतनी वेदान्ताचार्यवर्योमे सन्निधत्तां सदा हृदि यस्य वा कृतिपर्यन्त यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् तया निधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। சிவனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல விவேகம் தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற இடத்தை தேடிக்கொண்டு ரதத்தில் செல்கிறார். அவருக்கு சாரசியாக தர்க்கன் இருக்கிறார். இங்க மேலே ஹிமவத்பர்வதம், அயோத்தியா, மதுரா, காசி இது போன்ற க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்து சொல்லிட்டு வர அந்த இடங்கள்லாம் தியானம் பண்றதுக்கு நேர்மையாக இல்லை என்று தீர்மானம் பண்ணிட்டு கடைசியில கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிறார். இது காசி காஞ்சின்னுலாம் நாம சொன்னோம்னாக்க அந்த காசி காஞ்சின்ற பெயர் மாத்திரமே ஒரு சிறப்பு இல்லை. எந்த இடத்துல யா வைகுண்டாம் ரோச்சேத்த நோச்சேத்த பேர்னு சொல்லிட்டு இப்படி எம்பெருமானையே தியானம் பண்றவாளுக்கு ஒரு தத்தரமா அவரையே நினைச்சுண்டு தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம்னு மனசுக்கு யாருக்கெல்லாம் ஒரு பிடிப்பா இருக்குமோ அந்த இடங்கள் தான் வந்து நம்ம இப்போ தீர்மானம் பண்ணணும் என்பதாக சொல்லி சொல்லிட்டு வர. அப்போ விஞ்ஞாட்டு எல்லாம் பார்த்துனாக்க இந்த இடம்லாம் ஒரே காடா இருந்துருக்கு, ஒரே மறுபூமியா இருந்துருக்கு, அதிவனமாக இருந்துருக்கு, பல இடங்கள்ல அங்கெல்லாம் ஜலமே இல்லை, இப்படி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்தெல்லாம் தாண்டி போனாதான் உண்டு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி சொல்றார். அப்ப தர்க்கன் சொல்றான், இந்த இடத்துக்கு ரத்தம் திரவிட தேசத்துல நிறைய பாகவதாலாம் அவதாரம் பண்ணுவான்னு சொல்லி பாகவதத்திலேயே சொல்லியிருக்கு, அந்த தேசத்துக்கு போவோன்னு சொல்லி சொல்றார். அந்த தேசத்துக்கு போறதுக்கு முன்ன இந்த இடங்களை தாண்டச்சு அங்க வழியில இருக்கிற நிலையை பத்தி சொன்னதை நாம போன வாரத்துல பார்த்தோம். இப்ப அதுக்கப்புறமா நடக்க போறத பாக்கிறோம். இந்த ஒரு வெயில் காலத்துல போனா எப்படி இருக்கும்னா கிணத்துல ஆழத்துல ஜலம் இருக்கும், அதுல ஒரு பாத்திரத்தை போட்டு ஜலம் தூக்கணுமானாக்கா அந்த பாத்திரத்துல பாதி ஜலம் கூட வராது, அது பாத்திரமே பாதி உரிச்சின்னு போயிடும். மீதியில் ஜலம் வந்தா கூட அந்த ஜலத்தை தீட்டு சாப்பிடறதுக்கு முன்ன நம்ம மூஞ்சில தெளிச்சுண்டு உடம்பெல்லாம் தெளிச்சுண்டு இப்படி நம்ம பண்ணிக்கிறது தான். அந்த வெயில் அப்படி போட்டு ஒரு கொடூரமான வெயில் இருக்கு, அங்கங்க தீட்டம் இருக்க மாதிரி இருக்குமே தவிர எல்லாம் காணல் நீராக இருக்கும் அப்படிப்பட்ட பிரதேசம். அந்த பிரதேசத்தை என்ன தாண்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி இந்த வெயில்னால இருக்கிற விஷயம் இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்க்கணும் இங்க இருக்கிறவாளுடைய நடவடிக்கை பார்க்கணும். அப்பிச்ச அத்த கத்திச்சிட்டு அபிக குசீத விருத்தையான் எல்லாருக்கும் பண்ற உபதேசம் இது, நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இப்படி வாதாவரணம் வெயிலா இருக்கு, குளிரா இருக்கு, இதனால இந்த இடத்த விட்டுட்டு போறதுன்றது அது ஒரு பிரகாரம். ஏன்னா அதுக்கு ஏற்ப நம்மளால இருக்க முடியறது முடியாததுன்றது அது ஒரு விஷயம். ஆனா அதுக்காட்டுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இருக்கட்டும், இங்க இருக்கிறவாளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கணும். அப்படிச்சு அதிகத குசீத விருத்தையா அப்படின்னாரு. குசீத விருத்தின்னுக்க வட்டி வாங்கி சாப்பிடறது இருக்க அது குசீத விருத்தின்னு பேர். வட்டிக்கு ஜீவனம் பண்றது, நிறைய பணத்தை வச்சுண்டு இது நிறைய வட்டிக்கு இன்ட்ரெஸ்டுக்கு கடன் கொடுக்க வேண்டியது, அந்த கடன் வந்து 12%ன்றது 24% 36%லாம் கடன் கொடுக்கறது, இப்படி கடனை கொடுத்து அதுல வாங்கி ஜீவனம் பண்றது அது பிராமணனுக்கு ரொம்ப ரொம்ப இழப்பம். நம்ம வட்டி இல்ல ஜீவனமே பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்களும் நான் சொல்றேன், தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கிறது. இந்த ஸ்லோக இந்த வரியினுடைய அர்த்தத்தை என்ன முடிச்சிடுறாங்க, அபிமத குசீத விருத்தையா ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம், அசல் வாங்குறோம். அசல வாங்கிட்டு அந்த வட்டி 24% வட்டின்னு சொல்லி சொல்றோம். நாங்களே ஒத்துக்கிறோம். ஒத்துண்ட பிற்பாடு இந்த 24% வட்டி இருந்துனாக்க, இப்ப ஒரு வருஷம் கழிச்சு அது 100 அந்த வட்டி கொடுக்காத போயிட்டோம்னாக்க அது 125% ஆயிடு போறது. அடுத்த வருஷத்துல அதுவே எவ்வளவு ஆகும்னாக்க இன்னொரு 24% வட்டி போச்சு. இந்த மாதிரி போனோம்னா 3-4 வருஷத்துல இப்ப 100 ரூபாய் வாங்கியிருந்தோம்னாக்க அது 200 ரூபாயா நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டி வரும். அப்ப வரச்சே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பைசாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் இது. இந்த சம்பாதிக்கிற பணத்துல 1 ரூபாய் திருப்பி கொடுக்க வேண்டியதுக்கு பதிலா வந்து 2 ரூபாயா அவனுக்கு திருப்பி கொடுக்கறதுன்னு சொன்னாக்க அவன் எவ்வளவு மனசு கஷ்டப்படுவான். அப்போ பிறருடைய கஷ்டத்தினால அந்த கஷ்டத்தோட கொடுக்கற ரூபாயை வச்சுட்டு நாம சந்தோஷப்பட முடியுமா? இதுதான் ஒரு கஷ்டம். கிராமங்கள்லாம் பார்த்தோம்னாக்க 100 ரூபாய் கொடுத்துட்டு 1 மாசம் கழிச்சு அவளை கேட்கச்ச என்ன சொல்லுவா அப்படின்னாக்கா, அதாவது மறுநாள் இன்னைக்கு 100 ரூபாய் கொடுக்கறது, கொடுத்துட்டு வியாபாரத்துக்கு காய்கறி வியாபாரத்துக்கோசரம் அவள் 100 ரூபாய் வாங்கிப்பா. நாளைக்கு வரைச்சே என்ன பண்ணோம்னாக்க 101 ரூபாயா அதை கொடுத்துடணும், 1 ரூபாய் சேர்த்து கொடுத்துடணும். அந்த மாதிரி 30 நாள்ல பார்த்தோம்னாக்கா இந்த 101 ரூபான்றது 130 ரூபாய் ஆயிடு போறது. அப்ப இந்த 30 ரூபான்றது எவ்வளவு வட்டின்றத யோஜனை பண்ணி பாத்துக்கோங்க. நீங்களே எத்தனை பர்சன்ட் வட்டின்றது நீங்க யோஜனை பண்ணி ஒரு வருஷத்துக்கு இருந்ததுனாக்கா எவ்வளவு வட்டி ஆயிடும் என்னன்றதெல்லாம் பாருங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா 100 ரூபாய் கொடுத்துட்டு அதை எடுத்துன்னு போய் ஒரு முதல்ல வியாபாரம் வாங்குறதுக்கோசம் வியாபாரம் போறான். இது மாதிரி ஒரு சன்னிவேசம் வந்துட்டு அவனுக்கு எந்த வியாபாரமும் நடக்கல. அந்த வாங்கின 100 ரூபாய்க்கு உண்டான சாமக்ரியே வியாபாரமாகல, அதுவே கெட்டு போயிடுற மாதிரி ஆயிடுச்சு. காய்கறி வாங்கினது விற்கல. அந்த 100 ரூபாய்க்கு மேல 1 ரூபாயும் இவன் கொடுத்துட்டு 101 ரூபாயும் கொடுத்துட்டு இவனுக்கு நாளெல்லாம் உட்காந்துறதுக்கு இவனுக்கும் ஒன்னும் ஆகாரத்துக்கு வழி இல்லாத போயிட்டு இப்படி அந்த 101 ரூபாயோ 103 ரூபாயோ அவனுக்கு கொடுக்கணும்னாக்க இவன் மனசுல எவ்வளவு கஷ்டப்படுவான்னு தெரியுமா? இவன் 100 ரூபாய்க்கு 120 ரூபாய் சம்பாதிக்கிறதா இருந்தாக்கா 1 ரூபாய் போனா போயிட்டு போறதுன்னு கொடுப்பான். இதுவே வராத போயிட்டுன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்கறான். இப்படி கஷ்டம் இதுதான் கந்து வட்டின்னு சொல்றான் போல இருக்கு. இது மாதிரி அது எதுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒருத்தன் கஷ்டப்பட்டு ரூபாய் கொடுத்து அவன்டேந்து ரூபாய் வாங்குறதுன்றது இருக்க இது ரொம்ப அது அதாவது இழப்பமான மோசமான ஜீவனம்னு அர்த்தம். இதை காட்டிலும் ஜீவனம் வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த காலத்துல இந்த கிரெடிட் கார்டுல இந்த மாதிரி எல்லாம் ஒரு அயோக்கியத்தனம் நடக்கிறது. கிரெடிட் கார்டுல ஏதாவது ரூபாய் வாங்கிடுவோம், அது கட்ட முடியாத போயிட்டுனாக்கா அது கொஞ்ச நாளைக்கு வாங்கிட்டு இருப்பான். திடீர்னு வந்து பார்த்தோம்னா நம்ம 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிரெடிட் கார்டுல வாங்கினோம்னா நம்ம 4000 ரூபாய் கட்டணும்னு சொல்லி ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு தபால் வரும். அப்புறம் அவனோட பெரிய கஷ்டமா இருக்கும். இது வந்து இப்படி நம்மள ஒரு ஏழைய அவன் வயத்துல அடிச்சு அவனை கஷ்டப்பட்டு அவன் கட்டப்பட்டபடியாக பண்ணி அதுல இருந்து வர ரூபாயை வச்சிருந்து ஒருத்தன் சந்தோஷப்படுறான்னாக்க அது நிஜமாவே சந்தோஷமா? சந்தோஷமே இல்லை. ஆகையாலதான் இந்த பிராந்தத்துல இருக்கவெல்லாம் இப்படி பண்றாளாம். ஆகையால இவாளுடைய விஷயங்கள்லாம் வரைச்சு கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம். இவாளோட சேர்ந்து இங்க இருக்கலாமா? அதாவது இந்த பிராந்தத்துல இருக்கிறதா அந்த பிராந்தம் பிராந்தம் அனுகூலமா இல்ல, வாதாவரணம் ரொம்ப குளிரா இருக்கு ரொம்ப வெயிலா இருக்குன்றது அது ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் துரத்தியாரு துன்புறுத்தி அதுல இருந்து ஜீவனம் பண்ணணும்னு நினைக்கிறவாளாக இருந்துட்டு இருக்கிறவா இங்க இருக்கிறவா? அப்போ இந்த அம்சம் அப்படிப்பட்ட ஒரு கல்மஞ்சம் படுத்தவாளோட கூட நாம வாசம் பண்றது ஒரு நல்லதா? இங்க எப்படி இது எப்படி தியானம் பண்றதுக்கு புத்தி போகும் இதுதான் நினைக்கிற. கீகட்டாக புருஷாக அப்படின்னு அபிகத குசீர விரத்தையா அப்படின்னு வட்டி வாங்கிட்டு ஜீவிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். அதுலயும் பிராமணனா இருக்கவா வட்டி ஜீவனம் பண்ணக்கூடாது. அவன் வைசியம் பண்ண ஏதோ அந்த ஒரு பிரகாரம் அது கூட ஏற்படையதில்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். நான் பிராமணன் சர்வாத்மனா வட்டி வாங்கி ஜீவனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் சொல்லிருப்பேன், இருந்தாலும் இந்த பிரகடனத்துல ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. அது எனக்கு ஒரு பாக்கியம் இருந்தது. சுவாமி ஐயா சுவாமி எழுந்தருள் இருக்கச்சு அவரோட கூட தங்கி கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் இருந்தது. அது எனக்கு நான் சொல்றது 35 வருஷம் என்ன அப்பெல்லாம் இந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்கள்லாம் பார்த்தோம்னாக்க இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ் மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்கள்லாம் நிறைய வட்டி கொடுப்பார். ஒரு வருஷம் போட்டோம்னாக்கா 12% வட்டி கொடுப்பா, அப்புறமா 3 வருஷம் 4 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி போட்டோம்னாக்கா, அதுவும் கிரிமினேட்டிவ் டெபாசிட் கணக்கு போட்டோம்னாக்கா 18% வரைக்கும் வட்டி வரும். அப்போ ஒரு வாட்டி சுவாமி ஐயா சுவாமி ஒன்றும் பெரிய ரூபாய் கிடையாது அவருக்கு, அதில் ஒரு 5000 ரூபாயோ 10000 ரூபாயோ இருந்து அந்த 10000 ரூபாய இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன். போடச்சு அந்த ரூபாய்க்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணோம், ரெனியூவல் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணோம். ரெனியூவல் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணச்சு நான் என்ன பண்ணேன், இது எவ்வளோ சரி 3 வருஷத்துக்குமா போட்டு வர்றேன், வருஷா வருஷம்லாம் ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணுவான்ட்டான். 3 வருஷம் போட்டாக்கா வட்டியும் 18% வருது, ஆகையால இது ஒன்றும் தப்பு இல்லை சொல்லி பண்ணேன். நான் சுவாமி கேட்ட 18%னா எவ்வளோ ரூபாடா என்ன, எவ்வளோ ரூபாயோ அந்த ரூபாய் சொல்லி சொன்னேன். அவர் கணக்கெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரு. அவர் என்ன பண்ண, இது ஒரு வட்டிக்கு மேலே வருகிறா அப்படின்னு. ஒரு வட்டின்றது 12%, 100 ரூபாய்க்கு 1 மாசத்துக்கு 1 ரூபாய் வாங்குறதுன்றது இருக்கு, அது பிராமணிக்கமான வட்டி. இது ஒரு வட்டிக்கு மேலே போகிறதுரா இது, சரி அதனால என்ன அவன் கொடுக்குறேன்னாக்க வாங்கிட்டா என்ன தப்பு, நாம என்ன பண்றோம். அப்ப சாத்தியர் சுவாமி, ஏய் பிராமணன் வட்டி வாங்கி ஜீவனம் பண்றதே ரொம்ப தப்பு, அதுலயும் தர்மசாஸ்திரத்துல ஒரு வட்டி வரைக்கும் பரவாயில்லன்னு சொல்லிருக்கு, ஒரு வட்டிக்கு மேல ரூபாய்க்கு பண்ணாத. இப்ப வருஷா வருஷம் வந்து இந்த ஃபார்ம் ஃபில்ல பண்ணணும்ன்றதுக்காக சோம்பேறித்தனை பட்டுண்டு 18% வட்டி வரட்டும்னு சொல்லி நீ அந்த 3 வருஷத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு போடுறதற்கு அது நியாயம் இல்லை, அது சாச்ச. அப்பதான் சுவாமியினுடைய ஒரு அந்த சாஸ்திரத்துல ஒவ்வொரு எத்தனையோ விஷயங்கள்ல தெரியுது, நாம சின்ன பையனா இருக்கிறச்சு அந்த திருஷ்டியில வரச்சு அந்த தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் அனுஷ்டானம் பண்ணணும்ன்ற ஒரு அந்த கடைபிடிக்கிறதுன்றதற்கு எப்படி எல்லாம் நம்ம பெரியவாள்லாம் கடைபிடிச்சான்றது இதுல இருந்து பார்த்தாலே தெரியுது. ஆகையாக வட்டி வாங்குறதுன்றது ரொம்ப, வட்டி வாங்கி ஜீவிக்கிறதுன்றது ரொம்ப எளப்பம். இப்பதான் இப்ப சொல்லி சொல்றம் அனுவர்த்தந்தே நகாமம் நாபுனர்பவம் அர்த்தமேகம் உபாசரித்த துக்கமே ஓபஞ்சதே. இப்படி வட்டியிலையும் அதாவது இன்ட்ரெஸ்ட்னாலையும் அதுக்கோடு மாற்றம் இல்லாமல் பிறரை துன்புறுத்தி அதுலேருந்து வர இந்த வட்டி வாங்குற ஜீவனம் இருக்க இவாளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்றேன். நான் தர்மம் அனுவர்த்தந்தே நான் காமிச்ச அபுனர்பவம், இந்த பண பிசாசா ஆயிட்டான்னாக்கா அவன் தர்மத்தையே அனுஷ்டிக்க மாட்டான், தர்மத்தையே பின்பற்ற மாட்டான். இங்க தர்மம் இல்லாத போயிடுச்சு ஒண்ணு. என்ன காமம், இப்படி பணமே நினைச்சுட்டு இருக்கவனுக்கு அந்த பணத்தை செலவழிக்கிறதுக்கு மனசு வராது, அந்த குடிசைலயே இருந்துட்டு அப்படியே அவன் காலத்தை தள்ளுவான், ஒரு நாளும் ஒரு அனுபவிக்க மாட்டான். அதுக்கப்புறமா அபுனர்பவம், அபுனர்பவம்ன்றது அந்த மோக்ஷ அதாவது திரும்பி வராமல் இருக்கிறது, அதுலயும் அவனுக்கு எண்ணம் போகாது. அப்ப என்னதான் பண்ணுவான்னா முக்கம் உபாசிரிச்சு துக்கமே ஓபபுஜதே அப்படின்னா பணம் ஒன்னையே நினைச்சுண்டு கடைசியில என்னடா பண்ணுவான்னாக்கா துக்கமே உபபுஞ்சது, கடைசியில வெறும் பாபத்தையும் கஷ்டத்தையும் தான் அவன் அனுபவிப்பானே தவிர ஒண்ணுமே கிடையாது. இதுதான் அங்க நடக்க போற ஒரு விஷயம். அங்க இருக்கிறது இதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ரொம்ப பணக்காரனாக்க அவருடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லயே கோடியில ரூபாய் இருக்கும், 1 கோடி 10 லட்சம் அந்த மாதிரி ரூபாய். அவர் நிறைய வயசு இருந்தார், 90 வயசுக்கு மேல இருந்தார். அவர் அவருக்கும் ஒரு சௌகரியம் பண்ணிக்கல, பிறருக்கும் அந்த ரூபாயை கொடுக்கறதுக்கு இப்படியே எல்லா சமயத்திலயும் இருந்து கடைசி வரைக்கும் அவர் பாத்துக்கிறதுக்கு கூட மனுஷால் இல்லாதவாழா போய் பசு கடிச்சுண்டு கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு பிரகாரமா அவர் போய் சேர்ந்து போனம் வரனாலே அவளை சேர்ந்தவாழ்லாம் கட்டப்பட்டு ஏதோ ஒரு வார சர்டிபிகேட் வாங்கி லீகல் சர்டிபிகேட் வாங்கி 10 ரூபாயும் பங்கு கொண்டு போயிட்டான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் யாரும் ஒன்றும் பண்ணல. இப்ப துக்கமேவ அனுபவியத்தை இவ்வளவு ரூபாய் இருந்தா அவருக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் இல்ல, ஐகத்திலயும் லாபம் இல்ல, ஆமுஷ்மிகத்திலயும் லாபம் இல்ல, இல்ல பெரிய ஒரு கைங்கரியமாவது பெருசா பண்ணிருக்காருன்னா அதுவும் சொல்ல முடியாது. இப்படியே போடும். இந்த மாதிரிதான் அங்க இருக்கிறவா மொத்த பேரும் நான் தர்மம் அனுவர்த்தே தர்மத்தையும் பின்பற்றுவதில்ல, நான் காமம் சரி அவ்வளவா இருக்க சுதந்திரமா இஷ்டப்பட்டு சத்தியமா இருந்துட்டு போகலாம் அப்படின்றத அதுவும் இல்ல. அப்புணர்பவம் மோட்சார்த்தமான ஒரு காரியத்தை என்ன பண்றாளா? அதுவும் இல்ல. அசமேகம் உபாசிரிச்சா துக்கமே அப்படின்னா பணம் ஒன்னையே நினைச்சுண்டு தூக்கத்தையே தான் அனுபவிச்சுட்டு இருக்காள் தவிர வேற ஒண்ணும் இல்ல. என்ன பண்றதுரா இங்க அப்படின்னு ஏஷம் ஆதிபத்தியம் ஆரூட நவதன மூடக அப்படின்னா இதுக்கு மேல ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு வந்து பாரு. இவ பணத்தையே நினைச்சுண்டு இவெல்லாம் துக்கத்தையே அனுபவிச்சுருக்கா, இவாளுக்கெல்லாம் ஒரு ராஜா மாதிரி ஒருத்தன் இருக்கானோ அவன் வந்து பாக்கறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டோம்னா அவன் இவா பண்ற இவாளுக்கு எப்படி தர்மத்தை பத்தி நினைக்காது இருக்காளோ இது பண்ணாது இருக்காளோ அந்த மாதிரி இதுக்கு மேல ஒருத்தன் ஆயிட்டான். அவன் நவதன மூடன்னு சொல்றது புதுசா பணம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு பண்றது, அப்படி ஒரு அட்டகாசம் பண்றது, அப்படி பண்றவனா இருக்கிறவன் இவாளுக்கு எல்லாம் மேல இருக்கவன் சொல்றது. சாதாரணமா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை செலவு பண்றதுக்கு சட்டுன்னு மனசு வராது நமக்கு. அந்த கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிட்டு ரொம்ப யோசனை பண்ணி யோசனை பண்ணி எப்படி எல்லாம் செலவழிக்கலாம் அப்படின்னு தோணும். இது உபன்யாசமா இருக்கிறதுனால இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், அடையன் விஷயத்திலயே நடந்த விஷயத்த சொல்றேன். நான் அடையன் விவேகானந்த காலேஜ்ல வாசிக்கிட்டு திருவல்லிக்கேணில இருந்து மயிலாப்பூருக்கு 20 பைசா டவுன் பஸ் தப்போ அவன் கொண்டு வந்து மயிலாப்பூர்ல விவேகானந்த காலேஜ் கிட்ட கொண்டு விடுவான். கார்த்தால வேலை சாப்பிட்டு கிளம்புறதுக்கு நாயிடும் சொல்லிட்டு இந்த 20 பைசா கொடுத்துட்டு இங்க வந்துருவான், காலேஜ் கிட்ட இறங்கிடுவான். சாயங்கால வேலை நிதானமா போகலாம், இதுக்காக ஒன்னும் அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க அங்க விஎம் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்ல போனோம்னாக்க 15 பைசா அப்புறம் 2 ஸ்டாப்பிங் எடுத்தது. இங்க காலேஜ்ல இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். இப்படி பேசண்டே நடந்து போயிட்டா போச்சு, இதுக்கு என்ன பிரமாதம், 5 பைசா மேறதுன்னு சொல்லிட்டு 5 பைசா மீட்டி பண்ணிருந்தோம். இப்படி எல்லாம் ஒவ்வொரு பைசாவுக்கும் சிரமப்பட்டு ஒரு காலத்துல நாம வந்து நடந்துட்டோம். அதனால இன்னைக்கு 1 ரூபாய் செலவழிக்கிறதுன்னா கூட இல்ல யாரானா செலவழிச்சா கூட ஐயோ ஐயோ செலவழிக்கிறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பண்ண மாட்டேன் இப்படி வீணா செலவழிக்கிறவங்கன்னு தோன்றது. இன்னைய தினத்துல நம்ம பசங்க என்ன பண்றதுன்னு கேட்டோம்னா ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டுக்கு வந்து ஆட்டோல வந்து இறங்கிட்டு அப்பா 8 ரூபாய் 50 ரூபாய் கொடுன்னு கேட்க, இப்ப இவாள் என்ன சொல்றது? இவாளுக்கு அந்த கஷ்டம் தெரியல, பெருமாள் அந்த கஷ்டத்தை அவளுக்கு கொடுக்கல. நல்லதுதான், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா யாருக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவாளா இருந்திருக்காளோ அவளுக்கு பணத்தினுடைய அருமை தெரியும். அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கவாளுக்கு அந்த பணத்தினுடைய அருமை தெரியாது. இது லோகத்துல எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். இப்ப ஒருத்தன் புதுசா ஒருத்தன் சம்பாதிக்கிறான், இது வழக்கு போற, இத புதுசா சம்பாதிக்கிச்சு அவனுக்கு நவதனம் ஒரு பணம் வந்துருச்சுனாக்க அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையும். ஷபுவாஷோஷபுவாதிரமதிரமதேனீவராபலயம். அவன் பிரலபதி யாரு மாறா பேசுவான், அவன் உணர்வான், அவனுக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மின்னுக்கு பின்னும் முரணாக ஏதோ வார்த்தைகள் எல்லாம் அவன் பேசுவான். பிரலபதி புது பணம் வந்த உடனே ஊரெல்லாம் சுத்தறது, இங்க சுத்தறது, அங்க சுத்தறது, இப்படி சுத்தி முக்கியதி கலதி தடுமாறது, எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாத ஒரு தடமாட்டம், என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு தடமாட்டம். இப்படி முக்கியத்தி இந்த விபரீதத்துல வேற செலவழிக்கணும், மோகிச்சு போறதுன்னாக்க எப்படி செலவழிக்கணுமோ அப்படி செலவழிக்காத வேற வழியில செலவழிச்சுட்டு அப்புறமா அவஸ்தப்படுறது. முக்கியத்தை அவன் ஹுங்காரம் பண்றான், அவன் தான் பெரிய பணக்காரன்றதுக்கு அப்புறம் ஹா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புது பணம் வந்துருச்சுன்னா அவனுக்கு இருக்கிற திமிரை நேர்த்தி நாம எப்படா இருந்தோன்றத பத்தி அவன் நினைக்கிறது இல்ல. நச பதவீ மவை நச்சாம நச பிரபதி, என்ன ஒவ்வொரு வார்த்தையும் தேசிகனுடைய வார்த்தை. நச பதவீ மவை நாம எந்த வழி போனோன்றது தெரியாது. அம்மா சொல்லுவா உட்காந்து காட்டா குன்னும் பறந்து போயிடுண்டா சொல்லுவா. அதாவது நிறைய பணம் இருக்கு, நமக்கு என்ன குறவு இல்ல, நிறைய பணம் இருக்குன்னு சொல்லி நினைக்கணும்னாக்க நாம உட்காந்து காட்டமானாக்க வேற எந்த வேலையும் செய்யாத, பணமே சம்பாதிக்காத, எதுவும் பண்ணாத, இருக்கிற அப்பா சேர்த்து வச்சு பொத்தை வச்சுட்டு நாம சாப்பிட்டு நம்ம காரியத்தை போகணும்னு சொல்லுவோம்னா கொஞ்சம் கரைஞ்சி போயிடுங்குவா. ஒன்னளவு பணம் இருந்ததுன்னா கூட அது கூட ஒண்ணும் இல்லாத ஆயிடுங்குவா. இவ என்ன பண்ணுவான், இன்னைக்கு வந்த பணத்தை நினைச்சிட்டு நமக்கு இன்னும் போக வேண்டிய வழி எல்லாம் எப்படி இருக்குன்றத அத பத்தி ஒண்ணுமே நினைக்கவே மாட்டானாம். டெஸ்டினேஷன் நம்மளுடைய பைனல் டெஸ்டினேஷன் எதுன்றது அத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிறது இல்ல. நச்சதாம நச்சிரபதே, எதனா ஒரு யூரிசியில செய்துமானாக்க உடனே சாப்புக்களாக இருந்தாருனாக்க உடனே வெட்கப்படுவா, அவனுக்கு அந்த வெக்கம்ன்றது துளி கூட கிடையாது. என்ன எத்தனையோ தோஷங்களுக்கெல்லாம் பிறப்பிடமாக இருக்கிறது இந்த பணம் மதம்ன்றது இருக்க. இது எத்தனையோ இந்த தோஷங்களுக்கு, அதாவது கெட்ட வழியில போறது, பாகவதாபச்சாரத்தை ஏற்படுத்திக்கிறது, அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய கெட்ட வழிகள், நூத்து கணக்கெல்லாம தோஷங்களுக்கு இது பிரகிருதியாக இருந்துட்டு, அதாவது இதுக்கு பிறப்பிடமாக இருந்துருக்கிறது. அப்பேற்பட்ட இவன் தனமதிரா மதேன தமதீவ தராவலயம், தனமாகிற ஒரு மத்தியபானம் சுறாபானம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கல்லு, அத குடிச்சுட்டாக்கொளுத்துறானோ இது பொண்ண வந்து கொளுத்தி, அதாவது ஊதி ஊதிதான் பொண்ணனுடைய இத்த பொன் இது பண்ண முடியும், நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க முடியும், வஸ்துவா ஆபரணமா பண்ண முடியும். இவன் என்ன நினைச்சிருக்கான், பூமி மத்தியும் ஊதி கொளுத்தி விடலான்னு நினைச்சிட்டு ஊதுறானா. இப்படி இவனுடைய பொது பணக்காரனுடைய நிலை. அது மாத்திரமில்ல, அபிஜனதயோ வித்யா வ்ருத்தைஹி அகில் பிஷ கர்ப்பரைஹி அதிசய பிரதா திருஷ்யன் மத்வா திருணாய முஹீயதஹ நவதனபத க்ஷீபஹ க்ஷுத்ரஹ நட பிரகிருதிஹி க்ரமாத் నరకి గణనాలేఖ్యారూఢం నకిం ప్రతిపత్స్యతే. ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான வார்த்தை சுவாமிசாச்சாரி. இந்த தேவிகன் வந்து அவருடைய சீகத்தில் முக்காலத்துக்கும் எல்லா காலத்துக்கும் ஒருத்தானதாக இருக்கு. இதோ அவர் காலத்துல இருந்தவாளுக்காக மாத்திரம் சொன்ன விஷயமே இல்லை, எப்ப வரப்போறவாளுக்கும் பவிஷ்யத்துல வரவாளுக்கு இதெல்லாம் ஒரு அயல்தான். அவர் சுவாமி தேசிகன் பிரபு வெங்கடேஷ அவதாரம் என்ன சொல்லிருக்கு, திருவேணுடையனுடைய அவதாரமே ஆயிட்டபடினால அவர் திருவேணுடையான் எப்பவுமே நமக்கு அனுகிரகப்படுறதாக எழுந்துள்ள இருக்கார். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் நமக்கு அனுகிரகப்படுறதாக எழுந்துள்ள இருக்கார். இந்த மாதிரி சீசன் திருவிழா நாம சேமிச்சோம்னாக்க இந்த படிச்சோம்னாலே தெரியும் நமக்கு நாம எப்படி நடந்துக்கணும்ன்றது தெரியும். ஒரு பெரிய இந்த ஏதாவது பணக்காரனா ஆறாம், அதுவும் புது பணக்காரனா ஆறாம். இந்த புது பணக்காரனா ஆயிட்டான்னாக்க அவனுடைய நிலை எப்படி இருக்குன்றது பார்க்கணும். அடிப்பட்டு அடிப்பட்டு தான் நமக்கு தெரியும். ஷேர் மார்க்கெட்ல அடிப்பட்டவளா இருந்தாங்க அவளுக்கு இதனுடைய அனுபவம் ரொம்ப அதிகமா இருக்கும். அபிஜனையோ அபிஜனவயோ வித்யா விருத்தைஹி அகில் கர்ப்புரைஹி அதிசய மிருதோ திருப்பின்னு இவெல்லாம் புது பணக்காரன் எப்படி நடந்துப்பான்னு நாம எப்படி நடந்துக்கணும்ன்றத முதல்ல சொல்றான். ஒரு நல்ல உயர்த்தி பிறப்பு மகத் சம்பத்தியில ஒருத்த பரம்பவாளா இருந்தாங்க ஆச்சாரியன் எழுந்துள்ளிருக்கார். ஆச்சாரிய குமாரன் சொன்னாக்க அந்த சந்ததியில பிறந்ததுக்கு நாம கௌரவிச்சு அவளை சொல்லி சொல்லணும். ஆளவும் அகிருத்திரிமர்த்த சரணாரவிந்த பிரேம பிரகடாவதி மாத்தாவந்தம் பிதாமகம் நாதமணிங்கலோக்கிய பிரதீதம் அகிருத்தம் அகிந்தயித்வா என்பதாக பிரார்த்தனை பண்றாரு. பெருமாளுட சண்டை போடுறே, பெருமாளுட கண் கெஞ்சரு நனிந்து தன் கர்ம ததப்பி நோகே லோக திருஷ்டியில தப்புன்னு சொன்னது இருக்க, அது ஒரு தப்பு ரெண்டு தப்பு இல்ல, ஆயிரம் அந்த மாதிரி எத்தனையோ தப்பு பண்ணிருக்கேன். அத்தனை தப்பையும் ஒரு வாட்டி தான் பண்ணிருக்கணும்னு இல்ல, ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல ஆயிரம் தடவைக்கு மேல நான் அதே தப்ப நான் பண்ணிருக்கேன், இந்த தப்புகள் எல்லாம் பண்ணிருக்கேன். சரி இப்ப என்னத்துக்கடா வர அப்ப தப்பு பண்ணச்சே வந்திருக்கலாமே, இது தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கலாமுன்னா இன்னைக்கெல்லாம் உங்ககிட்ட வரணும்னு தோணல, பெருமாள் கிட்ட வரணும்னு தோணல. ஏன் தோணலன்னா இந்த தப்புக்கு எப்ப பலன் வருதோ அப்பதானே கெட்டம் வரப்போறது, தப்பு பண்ணச்செல்லாம் சுகமா இருக்குன்றது அதை பத்தி ஒரு பெரிய விஷயமாவே தோணல, நம்ம தப்பு பண்ணணும்ன்ற புத்தியே தோணல. இப்போ அன்னைக்கு தப்பு பண்ணத்துக்கு இன்னைக்கு பலன் வர ஆரம்பிக்கிறது. சோகம் முகுந்தா, ஹே முகுந்தா அந்த பெருமாளை பார்த்து சொல்ற, ஐயோ நான் ஆயிரக்கணக்கில் தப்பு பண்ணிருக்கேன், அந்த தப்பு மட்டும் இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு கிரந்தாமிதம் பிரத்யகதிசமாக்ரே கிரந்தாமி திருவடியில விழுந்து கதறேன், நானு என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு இப்ப கதறேன்னு சொல்லி இத்தனை நாள்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நான் கதறேன்னு சொல்லி சொல்ற. இப்படி கதறினாலும் பெருமாள் வாங்கிட்டு இருந்தேரா ஒன்னும் பதிலே சொல்லலையா. கடைசியில ஒரு பிரம்மாஸ்திர பிரயோகம் மாதிரி ஒன்னு பண்றேனா, அக்ரத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகடாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிலோக்கியம் பிரதீதம் அத்ருத்தம் அசிந்தயித்வா. எனக்காக நீர் எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாம், நான் கதறேன்றதுக்காக அனுகிரகம் பண்ணுவானா, எங்க தாத்தாவுப்பா அவர் அகிருத்ரிமத்துவ சரணாரவிந்த பிரேம பிரகரஷாவதி மாத்மவந்தம் அவருக்கு அந்த பகவத் சேவர்ன்றதுக்கு திருவடிக்கு கைங்கரியம் பண்றது பரம புருஷார்த்தம். இந்த கைங்கரியம் பண்ணதுனால இன்னொரு புருஷார்த்தம் வரும்னு நினைக்கிறாத அந்த கைங்கரியமே புருஷார்த்தம்னு நினைச்சு உன்னுடைய திருவடியை ஆசிரியத்த என்னுடைய பிதாமகன் நாதமுனி விலோக்கிய பிரசீத எனக்காக நீ அனுகிரகம் பண்ணாட்டா கூட அவருக்காக அனுகிரகம் பண்றதுன்னு சொல்றேன். நாம்பளே பல சமயங்கள்ல நினைச்சுக்கோம், நமக்காக அடியனுக்காக சொல்றதுன்றதுக்கு ஒரு கௌரவம்ன்றதற்கு இது ஒரு கௌரவமே இல்லை. இப்ப அடியனுக்கு வரக்கூடிய கௌரவம் மொத்தம் அடியனுடைய பிதாவை பார்த்து அருணனுடைய ஆச்சாரியனை பார்த்து வரக்கூடிய கௌரவம் தான் இதுவே தவிர, அவளுக்கு பண்ற கௌரவம் தானே தவிர எனக்கு பண்ற கௌரவம் இல்லை. இப்படி ஒவ்வொருத்தரும் நாம நடந்துக்கணுமா? அபிஜன வயகா, வயசு பெரியவாளா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். சின்னவாளா இருக்கிறவா பெரியவாளை தூக்கி போட்ட மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, அவ மனசுக்கு புண்படுற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இதுல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சிறப்பு சொல்றது. பிராமணனுக்கு வயசுனால பிராமணனுக்கு வித்தியினால சைத்தியம் சிறப்பு, சத்ரியனுக்கு பராக்கிரமத்தினால சைத்தியம் உயர்வு, வைசனுக்கு அவனிடத்துல இருக்கிற பணத்தினால ஒரு உயர்வு, ஒரு கடைசியில சூத்திரனுக்கு என்னடா எந்த அம்சத்தினால உயர்வுனாக்க அவன் வயசுனால உயர்வு. இப்படி ஒரு சில விஷயங்கள் சில இடங்கள்ல சொல்லிருக்கு. ஆனா பிராமணனா இருந்தாலும் சத்திரியனா இருந்தாலும் சூத்திரனா இருந்தாலும் வயசுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கணும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த வயசுக்கும் மதிப்பு. இது மூணுத்தை காட்டில இன்னும் விசேஷம் ஒண்ணு சொல்றது, வயகா வித்ய பிராமணா இருக்கவனுக்கு நம்ம படிப்பு பிரம்மகீதா இருந்தாருனாக்க அது விசேஷம். அப்படிப்பட்ட படிச்சவ வேதாத்தியனம் பண்ணவா காலக்ஷேபம் பண்ணவா அத வெளியிலையும் சொல்லிட்டு தானும் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கவா இருக்கவா இப்படி இருக்கவெல்லாம் மகாத்மாக்கள். அவ விஷயத்துல நம்ம ஒரு கௌரவத்தோட இருக்கணும். ஆச்சாரம் உலகத்துக்கு மாத்திரம் உபன்யாசம் பண்ணிட்டு இல்லாத தானும் அதை கடைபிடிக்கிறவனாக இருக்கணும். இப்படி இவைகளாலே கெல்பிஷ கற்புரைகள், இவைகளாலே பாபங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக இருந்திருக்கிற வாசல் அவர்களாலே அப்போ அது என்னாகும்? மகான்களை கூட இப்படி இருக்கிற மகான்களை கூட மத்வா திருநாய மகியதா இவைகளாலே மகான்களாக ஆறா, இப்படிப்பட்ட குணங்களை இருக்கிறதுனால அவளை கூட ஒரு புல்லாக நினைச்சிருந்து புது பணம் வந்தவன் அவளை கூட மதிக்க மாட்டான் நேர்கடையும் சொல்லுவானோ. அதிசயபிரதோ திருப்தியன்னு மத்வா திருநாய மகியதா, இந்த புது பண கொழுப்பு என்ன பண்ணுவான்னா இவாளெல்லாம் புல்லு மாதிரி நினைக்க வச்சுட்டு நவதனமதீபகாட்சுனால ஆட்டம் போடுவானா, அல்பனா இருந்துட்டு ஆட்டக்காரன் மாதிரி போட்டுட்டு இருப்பான். இப்படி எல்லாம் பண்ணான்னாக்க அவன் நரகத்துக்குத்தான் போய் சேருவான். இந்த பெருமாள் இவன் இப்படி எல்லாம் பண்ணச்சே சித்திரகுப்தன் ஒரு கணக்கு எழுதிட்டே இருக்கு, நம்மளை பத்தி ஒரு கணக்கு எழுதிட்டு இருக்கு. அந்த கணக்கு எழுதிட்டு இருக்கச்சே கடைசியில பார்த்தோம்னாக்க அந்த லெக்சர்ல யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போனோம், யார் யாரெல்லாம் என்ன மாதிரிதான் துக்கத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி இந்த நரகத்துல சொல்லி அந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு லிஸ்ட் போட்டு இருக்கு. அந்த யமனுடைய மந்திரி சித்திரகுப்தன் இந்த லிஸ்ட் போட்டுருக்கு. இந்த லிஸ்ட் போட்டுருக்கு அந்த துக்கானுபவத்துல வரக்கூடிய லிஸ்ட்ல எல்லா லிஸ்ட்லயும் இவன் பேர் எழுதிக்கலாம். அதுதான் இங்க விசேஷம். இந்த பொது பணக்காரன் வந்து இப்படி எல்லாம் நடந்திருந்தாருனாக்க யார் யாரெல்லாம் இப்படி கஷ்டப்படுறது, அதாவது நரகத்துல எந்தெந்த நரகத்தை எப்படி யாரெல்லாம் அனுபவிக்கணும்னாக்க எல்லா நரகத்துக்கும் உண்டான லிஸ்ட்ல இவ வந்து சேர்ந்து போயிடுறான். அபிஜனவயோ வித்யாவிருத்தை அகில் பிழகர்புரை அதிசய கிருதோ திருப்தின்னு மத்வா திருணாய மகீயசா நவதனமதக்ஷீபா க்ஷுத்ரஹா நட பிரகிருதி க்ரமாத் நரகி கணநாலேக்ஷாரூடம் நகிம் பிரதிபத்யதே ஹந்த நிரத்திக கல்வி ஈதிருஷ புருஷ சிருஷ்டி ஈஸ்வரஸ்ய. அடுத்த விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு முன்ன சுவாமி தேசிகன் ஹஸ்திகிரி மகாத்மியத்துல சொல்லிருக்கிற ஒரு விஷயம் பார்க்கணும். ஹஸ்திகிரி மகாத்மியத்துல அதாவது பிரம்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்துதான், ஒரு சாயத்துக்கு சொல்ல போறதில்ல. பிரம்மா யாகம் பண்ற, யாகம் பண்ணத்துக்கு தர்மபத்னி இல்லாத யாகம் பண்ண முடியாது. சரஸ்வதி வர சொல்லி சொல்றாரு, வசிஷ்டனை விட்டு சரஸ்வதிக்கு ஏதோ யாரோ காலாகம் பண்ணிட்டா, அதனால அவ வரல. அவ இல்லாதையே வேற பிரகாரம் தெரியனா பிரம்மா யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டு, இதை கேட்ட உடனே சரஸ்வதிக்கு கோபம் வந்துடுது. சரஸ்வதி வந்து ஒரு நதி ரூபமா அதி வேகமா வர வேக வரைச்சு பெருமாள் தான் பிரம்மாவை ரட்சிக்கிறேன். அந்த ரட்சிக்கச்சு அங்க வேகவதி அதுக்கு தடங்கல, தானே எதோத்தக்காரியா பெருமாள் எழுந்தருள் இருந்து அந்த சரஸ்வதி தேவியினுடைய வேகத்தையும் கர்வத்தையும் அடக்கிறேன்றது அசிரி மகாத்மத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்துல வரைச்சே அப்ப சொல்லி அதுல ஒரு பாசுரம், தரணியின் மன்னி பயனார் தனித்தவங் காத்தபிரான் கருணியனும் கடலாடி திருவனை கண்டதற்பின் திரணர கெண்ணிய சித்திரகுத்தம் தெரித்து வைத்த சிறுணையில் ஏறிய சுகுழ்வினை முற்றும் துறந்தனமே. தரணியில் மன்னி பூமியில ஸ்திரமாக இருந்து அயனார் தனித்துவம் அப்பா அதாவது பிரம்மாவனுடைய ஒரு தபஸாக இருந்திருக்கிற ஒரு அசுமேத யாகத்தை காத்தபிரான் யாரு, இந்த பெருமாள் ஜோதகாரி பெருமாள். அவர் கருணை என்னும் கடல் அந்த கிருப்பையே கடலாக ஆக்கி திருவனை கண்டதற்பின் அவர் அணையை சேவித்த பிற்பாடு, இப்படி யதோத்தகாரிய பெருமாளை நாம சேவித்தது பிற்பாடு, நரகு திரள் திருவனை கண்டதற்பின் திறனரகண்ணிய சித்திரகுத்தன் தெரித்து வைத்த சிறுணையில் ஏறிய சூழ்வினை முற்றும் துறந்தனமே. சித்திரகுப்த கணக்கு எழுதி வச்சிருக்கான், என்ன கணக்கு எழுதி வச்சிருக்கான், இவனுக்கு தேகாவசானத்துல இந்தந்த கஷ்டத்துக்கு இவன் வந்தான் போய் சேரணும், இந்தந்த கஷ்டம்ல இவன் பண்ண தப்பு எல்லாம் கணக்கு போட்டு வச்சு, இந்த தப்புக்கு இந்த நடக்கும், அதுக்கு இப்படிப்பட்டது இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்ன்னு எழுதி வச்சிருக்கானா. இந்த எதோத்துக்காரி கருணை கடலாக இருந்திருக்கிற சேதுவாக இருந்திருக்கிற எதோத்துக்காரி பெருமாளை சேவிச்ச உடனே அதெல்லாம் ஓலச்சவடியில தானே எழுதி வச்சிருப்பா, அந்த லெக்சர் மாதிரி எழுதி வச்சிருக்கா. அப்படி சேவிச்சுட்டு திரும்பி வந்தோம்னா கோபுரவாசவடியில பொத்துன்னு கீழே விழுதான் ஒரு லெக்சர். அது என்னதான் விழுதுன்னு பார்த்தோம்னா, அதை எடுத்து பார்த்தோம்னாக்கா இவன் பண்ண தப்பெல்லாம் இதே. இப்ப சித்திரகுப்தன் எழுதுனது இந்த இடத்துல இனிமே அடைச்சுன்னு கிடக்கிறது, இவனுக்கு இந்த பெருமாளை சேவிச்சுட்டதுனால மோட்சம் சித்தமா போயிட்டு போறது, நரகத்துக்கே வரப்போறது இல்ல, வராதவன் கணக்கு எல்லாம் இங்க என்னத்துக்கு வச்சுட்டு இருக்கிறதுன்னு மொத்தத்தையும் கீழே போட்டேரா. சுருணையில் ஏறிய சுருணை முற்றும் பெருந்து முற்றும் துறந்தனமே. இங்க எப்படி இருக்குன்னாக்கா, இந்த பகவத் சேவையினால வரக்கூடியது ஹசிரி மகாத்மத்துல சொல்ற, இந்த பகவத் சேவையிலும் இல்லாமல் பாகவதாலையும் பத்தி நினைக்காமல் இப்படி வயசுனாலையும் விருத்தத்தினாலையும் வித்தியினாலையும் சிறந்தவாளாக இருந்திருக்கிற பிறப்புனாலும் சிறந்தவாளாக இருக்கிறையும் கூட புல்லாக மதிச்சு அவளிடத்துல ஒரு உபேட்சை பண்ணிண்டு விபரீதமா ஒருத்தன் கணக்கு நடந்துட்டு போனாக்க அவனுக்குதான் அந்த சித்திரகுப்தன் லெட்சர்ல எல்லா பக்கத்துலயும் அவன் பேர் ஏறிடும். அதான் சொல்ற நரகி கணநாளே, இத தெரிஞ்சுக்காதையே அவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான் என்பதாக சொல்ற. அதுக்கு அடுத்தது சொல்ற, சந்த நிரட்சிகள் கல்வி ஈர்த்த பொருட திருஷ்டி ஈஸ்வரத்திய அதுவா மகதாராஜ. இப்படி ஒரு பண மதம் பிடிச்சவன திருஷ்டி பண்றது லெக்கம் இல்லையா? ஈஸ்வர திருஷ்டியில பெருமாள் ஒரு திருஷ்டி பண்றேன்னாக்க திருஷ்டி பண்றது அதால ஒரு பிரயோஜனம் இருக்கணும். ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஜந்துக்களை இப்படி ஒரு சிருஷ்டி பண்ணாக்க இந்த ஜந்துக்கள்னால என்ன லாபம்? நிரட்சிகா கல்வி ஈதந்த புருக திருஷ்டி ஈஸ்வரஸ்து. எல்லா திருஷ்டியும் பெருமாள் தான் பண்ணார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா பெருமாள் பண்றது எல்லாமே சப்பிரயோஜனமா தான் இருக்கும், அதாவது பிரயோஜனம் இல்லாத காரியத்தை யாருமே பண்ண மாட்டார். ஆனா நம்ம திருஷ்டியில பார்த்தோம்னாக்க இப்படிப்பட்ட வாழ கிருஷி பண்ணா என்ன பண்ணாட்டா என்ன ஒரு பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியலையேன்னு சொல்லி கொண்டோம். அதுக்கு பதில் சொல்ற அதுவா மகதா முப்பக்காராய இல்ல இல்ல வாஸ்தவம் தான் நீ நினைக்கிற மாதிரி இவாளை சிருஷ்டி பண்றதுன்றது ஒரு பிரயோஜனமும் இல்லாத இல்ல அதுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு சொன்ன. என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சுவாமி விரதங்களை அமைச்சு நம்மளே ஆகர்ஷணம் பண்ற. இந்த சங்கல்ப சூரியோதயத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு விசேஷத்தை சொல்ற விததாது தாம தமசா கிருதேன கிம் அப்படின்னு விதி விதின்னு சொல்றது பிரம்மாவை சொல்ற அவர் விததாது சிருஷ்டி பண்ணட்டும் தாம விததாது தமசா கிருதேன கிம் தாமன்னா ஒளி ஒளியை சிருஷ்டி பண்ணுவானாக்க எல்லாருக்கும் வஸ்துக்கள் எல்லாம் வஸ்துக்களினுடைய உண்மை நிலைய அறிந்து கொள்வதற்கு உபயோகமும் இருந்துருக்கு. அதனால புதிய சிருஷ்டி பண்றதுல அர்த்தம் இருக்கு. சரி இருட்ட சிருஷ்டி பண்றதுல என்ன லாபம் விபதாது தாம தமசா கிருதேன கிம் எதிவா நவேதி நவிதின்னவா பயம் என்ன சரி எதிவா நவேத்தி ந விதிஹி நவாவயம் இது பிரம்மமே அதாவது பெருமாள் தான சிருஷ்டி பண்ணு அவரே தெரியாத சிருஷ்டி பண்ணிட்டேரன்னா இதை சிருஷ்டி பண்ணா ஒரு உபயோகம் இல்லை என்று நினைச்சிருந்து தெரியாத சிருஷ்டி பண்ணிட்டேரா அப்படின்னா இல்ல இல்ல எதிவா நவேத்தி ந விதி நவாவயம் இல்ல நாம தான் தெரிஞ்சுக்கலையா எதுக்காக அவர் சிருஷ்டி பண்ணேன்றது நாம தான் தெரிஞ்சுக்கல. எத்தனையோ வஸ்துக்கள் அங்க வச்சிருக்கோம் அந்த வச்சிருக்கிறதுல பார்த்தோம்னாக்க என்னத்துக்காக அந்த வஸ்து வச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி பல இடங்கள்ல பல வஸ்துக்கள் இருக்கும். நானே ஒரு சமயத்துல போனேன் நானு ஏதோ ஆபீஸ் விஷயமா போனேன் மீட்டிங் ஒரு இடத்துல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் அந்த மீட்டிங் அந்த உள்ள போனோம்னாக்க அங்க என்னென்னமோ வஸ்துக்கள் எல்லாம் வச்சிருக்கு. அந்த வஸ்துக்களை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல எனக்கு. ஒரு சமயத்துல எங்கேயோ போனோம்னாக்க போயிட்டு ஏதோ அமைக்கணும் ஜலம் வரணும் கையாளம் போனோம் ஜலம் வரணும்ன்றதுக்காக ஒரு குழாயை அமைக்கணும் அதுக்கு இது குழாயா இருக்கும்னு நினைச்சிட்டு அமைக்கணும். இது அமைக்கினா என்ன எடுத்து எங்கேருந்து மேல இருந்து தண்ணி வந்து கொட்டி மொத்த சொக்காவுக்கெல்லாம் நன்றி போச்சு மறுபடியும் வரவே முடியாது போயிடுச்சு. கான்ஃபரன்ஸுக்கே வர முடியாது போயிடுச்சு. தற்சாத்தா நான் வேற ஒரு சொக்கா எடுத்துன்னு போயிருந்தேன் அதனால அது போட்டுட்டு எங்களுக்கு வந்து வேற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர வேண்டி போயிடுச்சு. இப்போ அவ ஒவ்வொரு செயலும் பண்ணச்சு ஏதோ ஒரு சிருஷ்டி ஏதோ ஒரு உபயோகத்துக்காக தான் அவ பண்ணிருக்கா. ஆனா நமக்கு அந்த உபயோகம் என்னன்னு தெரியல. அதே மாதிரி பிரம்மா இருளை சிருஷ்டி பண்ணதுக்கும் ஒரு உபயோகம் இருந்துதான் இருக்கு. அது நமக்கு தான் தெரியலையா. இப்படிப்பட்ட துர்ஜனாலை சிருஷ்டி பண்ணிருக்கா. இந்த துர்ஜனர்களை சிருஷ்டி பண்றதுக்கு இதுக்கும் ஏதோ ஒரு உபயோகம் இருந்திருக்கும். அந்த உபயோகம் என்னன்னு நமக்கு தெரியலையா என்றுதான் ஒரு கேள்வி வருது. விததாது தாம தமசா கிருதேன பிரதமோபகாரி தரமம் பிரதியோகினோ பகவதி பிரதமோபகாரி தரமம் யதஸ்ததா. அது என்ன விஷயம் கேட்டோம்னா ஒளி இருக்க இந்த ஒளிய நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருள் தான் உபகாரம் பண்றதாம். ஏன்னா இந்த ஒளிக்கு விரோதியா இருந்து அந்த ஒளிய தெரியப்படுத்துறது இருள் தான். இருளே இல்லாத போயிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒளிய பத்தியே நாம தெரியாது. நிழலுடைய அருமை வெயில்ல தான் தெரியும்னு சொல்லுவா. எல்லாமே நாம நிழல்லையே நாம எப்பவுமே இருந்துட்டோம்னாக்க இந்த நிழலினுடைய பெருமை தெரியவே தெரியாது. வெயில்ல போன பிற்பாடுதான் அங்கேயோ நாம எத்தனை நாள் நிழல்ல இருந்தோம்னு தெரியும். நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்தித்தியே அப்படிதான் இருக்கு. ஆத்துல எல்லாரும் வழக்கு போட்டு எப்ப பார்த்தாலும் இருந்து விடுறோம். இந்த கரண்ட் இல்லாத போயிட்டுனா அப்பதான் தெரியும் இத்தனை நாள் நமக்கு உலகம் போட்டுன்றதுனுடைய திறமை தெரியும். அதே மாதிரி இருட்டினுடைய இருட்டு இருக்கிறதுனாலதான் ஒளியினுடைய பெருமை தெரியும். அதே மாதிரி இப்படி தப்பு பண்றவாள் இருக்கிறதுனாலதான் இப்படி தப்பே பண்ணாத மகான்களா இருக்காள் அவளுடைய பெருமை தெரியும். இந்த விதத்துல இவாளுடைய சிருஷ்டி ஒரு பிரகாரத்துல உபகாரமாக இருக்கிறது. யாரெல்லாம் இவாளெல்லாம் மகான்றது தெரிஞ்சுக்கும்படியாக இருந்துருக்கு. நம்ம சுவாமி விஷயத்துல ஐயா சுவாமி விஷயத்துல சொன்ன இப்ப இது பிரத்யத்துல பார்த்தோம். மீதி பேர்லாம் இப்ப அடையின மாதிரி இருக்கிறவர்கள்லாம் வட்டி நிறைய வருது, 18% வருது, 20% வட்டி வருதுன்னு போட்டுட்டு ரூபாய் போனவனும் உண்டு. அது வேற விஷயம். ஆனா அப்படிதான் அதுலதான் புத்தி போடுது. ஆனா அவாளுக்கினுடைய திருஷ்டி என்னன்னா சம்பாதிக்கூடாது. நம்ம சாஸ்திரம் என்னன்றதை தெரியப்படுத்துறா பாருங்க. அவருடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்குதான் நம்மள மாதிரி இருக்கவாளும் வெளிச்சத்தினுடைய அருமை தெரியும். இப்படி இருக்கிற துராத்மாக்கள் ஒத்த ரெண்டு பேர் இருந்தாதான் மகாத்மாக்களுடைய ஒரு அருமை தெரியும். அப்போ இந்த இடம் ரொம்ப மோசமான இடமா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து ஓட்டி போயிடலாம். இந்த தேர வேகமா ஓட்டுறானா தர்க்கம். அதிக்ராந்தோ சபரகண பூயிஷ்ட புரஸ்தாபே அபசிருதம் அசஹ்ய பிராரம்பா பரிபதிதி சஷ்யாத்ரிசிகராத் அசௌ காவேரியாக்யா தரிதே அமர சிந்தோ அபிகுணா. இந்த இடத்துல அபிக்ராந்தா விஞ்சா விஞ்சாட்டவி இருக்கு. அந்த விஞ்ச தேசம், அதாவது விஞ்ச மலை, அந்த மலையை சேர்ந்த காடுகள், அந்த இடங்கள்லாம் தாண்டிட்டோம். இந்த இடங்கள்லாம் சபரகண பூயிஷ்ட ககனஹா. அந்த இடத்துல வேடுவர்கள்லாம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கலாம். அவள்லாம் அந்த காடு இருந்துன்னு காட்டுல வேடுகள்லாம் வேடுவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பா. அவளுக்கு எல்லாருக்குமே தர்ம புத்தியே இருக்குமான்னு அவள்லாம் யாரானா இந்த நடுவில் இந்த காட்டுல போன போனாக்கா அவள் அடிச்சு அவள்கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்குறவாளாகவும் அவள் இருக்கா. இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிற இடம் அது அதிக்ராந்தா விஞ்சகா சபரகுண பூயிஷ்ட ககனஹா. இந்த வேடுவர்களால் நிறைந்ததாக இருந்துட்டு இருக்கு. ஆடும் மரங்கள் நிறைந்து அது உள்ள போற மாதிரி எல்லாம் சாதாரணமா போற மாதிரி எல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட காடோட இருந்துட்டு இருக்கு. புறத்தாது கிஷ்கிந்தாவனம் அங்கேயே அதுக்கு எதிர இருக்கு. அதை தாண்டி கிஷ்கிந்தாவனம் இருக்க அதுவும் தாண்டிட்டோம். இது மாத்திரம் தாண்டல, கிஷ்கிந்தாவனமும் தாண்டியாச்சு. அசபஷ்டாது அபசிருதம் இதெல்லாம் தாண்டி நாம வந்துட்டோம். எந்த இடத்துல வந்திருக்கோம்னு கேட்டோம்னா சஹ்யமலை, கொல்கமலை என்ன சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த சஹ்யமலைக்கு வந்துட்டோம். அசஹ்ய பிராரம்பா பரிபததி சஹ்யாஹாத்ரி சிகராத்து. இங்கு சஹ்யமலை சஹ்யமலையினுடைய சிகரத்துல, சஹ்யமலைன்றது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வரும். அந்த சஹ்யமலையினுடைய சிகரத்திலிருந்து சஹ்யாத்ரி சிகராத்து அசஹ்ய பிராரம்பா பரிபததி அங்கேருந்து ஒரு நதி உற்பத்தி ஆகி வருது. அசஹ்ய பிராரம்பா அதனுடைய ஆரம்பத்தை யாராலையும் தாங்க முடியாத இருக்கிறது. அதாவது அதி வேகமாக மலையிலேருந்து சிகரத்திலேருந்து ரொம்ப வேகமாக வருது அந்த நதியானது அசௌ காவேரின்னு அதுக்கு பேரு. காவேரி ஆக்கியா சரிதே அமரசிம்ஹோ அதிகுணா. அமரசிம்ஹோ அதிகுணா, அமரசிந்துன்னு சொல்லக்கூடியது கங்கை. அந்த கங்கையை காட்டிலும் அதிகுணா ரொம்ப விசேஷமாக இருந்திருக்கிறது. அதை காட்டிலும் கங்கையை காட்டிலும் சிறந்ததாக இருந்திருக்கு. அதை காட்டிலும் பெரிய மகிமை உடைத்தானதாக இருக்கு. என்ன அப்படி விட்டுனாக்க, இதுக்கு பாதுகாப்பு சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்தை சாய்க்கிறார். காவேரிக்கு கங்கையை காட்டிலும் பெருமை அதிகம் என்ன சொல்ற? இந்த கங்கையை காட்டிலும் காவேரிக்கு பெருமை அதிகம் என்னத்துக்காக? நான் ஒரே ஒரு விஷயத்தினால சொல்றேன். கங்கை பெருமாளுடைய திருவடியிலேருந்து உற்பத்தமானதுனால உற்பத்தி ஆனதுனால கங்கைக்கு ஏற்றம், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. திருவிக்ரம அவதாரத்துல பிரம்மா பிரம்மலோக புருஷோத்தத்தை சொல்லி பிரம்மலோகத்துக்கு வந்த பெருமாளுடைய திருவடிக்கு தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தினால ஆராதனம் பண்ற, அந்த ஆராதனம் பண்ணதுனால அபிஷேகம் பண்ணதுனால அந்த தீர்த்தம் தான் திரிபத்ரகான்னு சொல்றது. மூன்று லோகத்திலையும் பிரவகிக்க கூடியதாக இருந்திருக்கிற அந்த கங்கை இந்த பூலோகத்துக்கு வந்ததுனால பகவத் சம்பந்தத்தினால அதுக்கு ஏற்றம். சரி, காவேரிக்கு அந்த மாதிரி பெருமாள் சம்பந்தம் எதனா இருக்கா? எதை கொண்டு ஏற்றம் சொல்றேன்னா, கங்கைக்கு என்றோ ஒரு நாளைக்கு பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டதுனால அதுக்கு பெருமைன்னு சொல்லிட்டு இருக்கோம். காவேரிக்கு நித்தியம் பெருமாளுடைய சம்பந்தம் இருந்துருக்கு, அதனால ஏற்றம்னு சொன்ன. எங்க பெருமாளுடைய சம்பந்தம் நிச்சயம் எப்படி ஏற்படுறது? இதுதான் ஒரு விஷயம் விசாரணை நமக்கு வரும். நிச்சயம் ஏற்படுறது பகவத் சம்பந்தம். ரங்கநாதனுடைய திருவடி சம்பந்தம் காவேரிக்கு இருக்கு. ரங்கநாதன் ரெண்டு உபய காவேரி மத்தியத்துல பெருமாள் படுத்துருக்கு, அவருடைய திருவடி சம்பந்தம். பெருமாள் கோவிலுள்ள இருந்துருக்கு, காவேரி எங்கேயோ ஓரத்துல போயிட்டு இருக்கு. காவேரி சம்பந்தம் ரங்கநாதனுக்கு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்னா, அந்த ரங்கநாத பாதுகைக்கு காவேரியிலேருந்து கொண்டு வந்து நித்தியம் தீர்த்த சம்பந்தம்ன்றது இருக்கு. இன்னைக்கும் அது சத்தியமான விஷயம். காவேரியிலேருந்து தான் தீர்த்தம் நித்தியம் திருமஞ்சன தீர்த்தம் போகும். இந்த திருமஞ்சன தீர்த்தத்தை யானை மேல வச்சுட்டு திருமஞ்சன தீர்த்தம் பெருமாளுக்கு அதான் அங்க போய் பெருமாளுக்கு நித்தியம் திருவடி சம்பந்தம், அந்த திருவடியில திருமஞ்சன் ஆகும். அப்போ அந்த காவேரியினுடைய சம்பந்தம்ன்றது ரங்கநாதனுக்கு நிச்சயமே இருந்துருக்கு. காவேரி பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் இருக்கிறதுனால இது கங்கையை காட்டிலும் ஏற்றம் உடையதுன்னு சொன்னோம். திருமஞ்சன தீர்த்தம் கொண்டு ஒரு செய்ய பார்க்கணும். நம்ம இந்த குடம் இருக்க சின்ன வாயா இருக்கும், வயர் ரொம்ப பெருசா இருக்கும். ஒவ்வொரு குடமும் பெரிய பெரிய குடமா இருக்கும். அந்த பெரிய வெள்ளி குடத்துல யானை மேல கொள்ளிடத்துல இருந்து தீர்த்தம் எடுத்து போவா, துலா மாசத்துல தென்திரிக்காவேரியில இருந்து தீர்த்தம் எடுத்து போவா. எப்படி எந்த விதமா இருந்தாலும் 12 மாசமும் காவேரி சம்பந்தம் இல்லாத, காவேரி தீர்த்தம் இல்லாத ரங்கநாதனுக்கு திருவடி கிடையாது, திருவடி இல்ல அபிஷேகம் கிடையாது. அதாவது காவேரியில வெயில் காலத்துல ஜலமே வத்தி வச்சு போயிடுத்துனா கூட அதுல ஊத்தாவது போட்டு அது உள்ளுக்குள்ள கடறாவது எடுத்து அதுலேருந்தாவது ஜலத்தை எடுத்துட்டு போய் தான் ரங்கநாதனுக்கு திருவாராதனமே தவிர இன்னி வரைக்கும் அதை கடைபிடிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி வரைச்சு அந்த ரங்கநாதனுக்கு ஏற்பட்ட ஒரு, அதாவது ரங்கநாதனுடைய திருவடி சம்பந்தம் பகவத் சம்பந்தம் எல்லா நாளும் கிடைக்கிறதுன்றதுனால காவேரிக்கு ஏற்றம் என்பதாக பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி சாதிக்கிறார். அசௌ காவேரியாக்கரிது அமர சிந்தோகோ அதிகுணா. அமர சிந்தோகோ கங்கையை காட்டிலும் அதிக குணம் உடையதாக இருக்கு. என்ன இந்த பச்சைமத்ரி மலை கிட்ட இப்படி சுத்தி பாக்குறாராம் விவேக். அப்பவும் தனக்கு கொஞ்சம் வருத்தம் வருதாம். இமாம் மதுரபானியாம் தட்சிணாபதஜான்ஹவீம் சோரைஹி பரிவிருதாம் மன்யே வித்யாம் குமதி விப்ளுதாம். அந்த இடத்துல அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அந்த பொய்க மலை கிட்ட பார்த்தோம்னாக்க, இந்த தீர்த்தம் வாஸ்தமா அற்புதமான தீர்த்தம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுவே தென் தேசத்து கங்கையாக இருந்திருக்கு. வடதேசத்துக்கு அங்க இருக்கிற ஒரு சமவெளிக்கு மொத்தத்தைக்கும் கங்கா ஜலத்தினாலதான் மொத்த பேர் வந்து வாழ்வாதாரமே அங்க இருக்கு. அதே மாதிரி தென்தேசத்துல இருக்கிறவாள் மொத்த பேருடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது இந்த காவியை, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இது மொத்தம் எப்படி இருக்குன்னாக்கா சோரர்களாலே சூழப்பட்டதாக இருந்திருக்கு. சோரை பரிவிருதாம் மன்னே வித்யா உமதி விப்ளுதாம், நிறைய திருடர்கள்லாம் அந்த சுத்தி சுத்தி வந்துருக்கா அந்த இடமா இருந்துருக்கு. அது எப்படி இருக்குன்னாக்க வித்யாம் குமதி விப்ளுதாம் என்ன வாசிப்பு படிப்பு வித்ய நேர் புத்தி இல்லாதவன் கோணலான புத்தி அவளிடத்துல இருக்கிற வித்தியை பாரு இங்க இருக்குன்னா கோணல் புத்தின்னாக்க சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறத நாம அனுஷ்டிக்கணும்னு நாம சொல்லி சொல்றோம். இந்த அனுஷ்டி கேட்டாக்கா என்ன ஆகும் இப்படி கேள்வி கேட்கறது இல்லப்பா, சாஸ்திரி எந்திரமானுக்கு சீற்றம் ஏற்படும் சொன்னாக்க அப்ப யார் வந்து பெருமாளுக்கு கோபம் வரும்ன்றது எப்படி தெரியும்? இல்ல நமக்கு பாப்பம் வரும், கோபத்துல பாப்பம் வரும், பாப்பம் வந்தா கோபம் வரும், இதெல்லாம் சொல்ல வந்தாக்க கோபம் வந்தா சாப்பம் வரும் அப்படின்னா இது யார் பாத்திருக்கா கேட்ட பெருமாள் இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்கறது. இல்ல இது தர்மமான காரியம் இந்த காரியத்தை பண்றதுன்னா இது பண்ணாட்டா என்ன வந்தது இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்கறது. எல்லாத்துக்கும் ஒரு பிரதிபந்தி எதிர்த்தா பதில் பேசுறது, இவன் நல்லா படிச்சவனா இருந்து அந்த படிப்பு எந்த விதத்துல இவனுக்கு பிரயோஜனப்படும், ஒரு விதத்துலயும் அவனுக்கு பிரயோஜனப்படாது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல காவேரி தீர்த்தம் ரொம்ப சாதுவாக ரொம்ப சாட்டா ரொம்ப இனிமையா இருக்கு, இந்த பிராந்தத்துல இருக்கிறவா மொத்த பேருக்கும் ஜீவனத்துக்கு ஆதாரமா இருந்துட்டு எல்லா வாஸ்தவம் தான், இங்க இருக்கிறவா பார்த்தாள்னாக்க முறையே திருடலா இருக்க மாதிரி தோன்றது. இந்த திருடர்கள் நடுவுல இது இருந்ததுன்னா இது எந்த விதத்துல உபயோகப்படும் தெரியலையேன்னு அடுத்த ஒரு விசாரம் வருது. இதுக்கப்புறமா அவர் சொல்ற ஏழி பரித்தக்த பரிகிரஹியா அபி பரிசர பாஜகா பாட்டச்சரண ஜனித ரண ரணக சதுல சேதசா பிரபாத கதலீ நியாயன வசந்தே. இங்க யாரானா சில பேர் இருக்காள்னாக்கா நல்லவாள் யாரானா இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா இங்க இருக்கிற திருடர்கள் வஞ்சகர்கள் இவாள்லாம் இருக்கச்சு இது நடுவில் இருந்தாக்கா அந்த பிரிவு காத்து அடிக்கச்சு இருக்கக்கூடிய ஒரு வாழை மரம் எந்த கணத்துல சாஞ்சிருமோ சாஞ்சிருமோன்னு பயந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலை தான் வரும். நாமளும் இந்த இடத்துல இருந்தோம்னாக்கா நமக்கும் அப்படிப்பட்ட நிலை தான் வரும். ஆகையில அதுக்கு முன்ன இந்த இடத்துல இருந்து தாண்டி போயிட்டோம்னாக்கா தேவையில்ல வாண்டாம், இந்த இடத்துல இவாளெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம், நம்ம இன்னும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துல தாண்டி போவோம்னு இவா விவேகம் சொல்ற தற்கர இடத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் இன்னும் மேலும் சில தோஷங்கள் எல்லாம சொல்ல போற அவைகளை நாம அடுத்த வாரத்துல நாம பார்ப்போம். இன்னைய பாடத்தினால நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்கா நமக்கு இன்னைய தினம் பணம் வந்துருக்குனாக்கா அதுக்கோசரம் பெரிய ஒரு பாகவதாக தரப்படுறதோ நீதி பேரெல்லாம் வந்து ஹேளனம் பண்றதோ புறத்தையார் மதிக்காத போறதோ இது எதுவுமே பண்ணக்கூடாது. அதோடு நாம் எப்படி இருப்போம், எப்படி இருந்தோம், எப்படி இருக்கோம், எப்படி இருப்போம், இது மூணு எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுட்டு நாம் நடந்துக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்கு, தகாத முறையில் பணத்தை சம்பாதிக்கக்கூடாது. பிராமணனாக இருந்துருக்கிறவன் தகாத முறையில் வட்டிக்கு விட்டு பிறரை துன்புறுத்தி வரக்கூடிய சம்பாத்தியம்ன்றது அது ஒரு தவறான சம்பாத்தியம். அந்த மாதிரி நிலையில நாம எந்த பொருளும் சம்பாதிக்க கூடாது. யாரானா கஷ்டப்பட்டு அழுதுண்டே கொடுத்தாங்கனாக்கா அது நாம ஒத்துக்கூடாது. ஆகையால நம்மளுடைய சம்பாத்தியம் சந்தோஷமும் ஒரே சம்பாத்தியமா இருக்கணும். நாம நம்மது செல்வச்சருக்கு இல்லாமல் பெருமான இடத்துல கைங்கரியம் பண்ணும்படியாக நமக்கு எதனா ஒரு செல்வம் வந்ததுன்னாக்கா அதுவும் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு ஏற்றதாக இருக்கணும்னு பெருமாளிட பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய அனுகிரகத்தினால இப்படிப்பட்ட ஒரு தார்மீகமான முறையில நம்ம புத்தி போகணும்னு நினைச்சுட்டு நம்ம இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி சின்னதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.